உள்ளம் இனி போதும் என்று போக சொல்லுதே. மனமினி மாறாதது கேளடி, கால்கள் இனி ஓடி போக கெஞ்சி கேக்குதே. ஓராயிரம் கனவை கண்டேனே, கனவில் இவள் உருவம் கொண்டேனே. என்னானதோ வீணானதோ, வாழ்நாள் உனை சுமக்க இருந்தேனே. நூறாயிரம் ஆசைகள் வளர்த்தேனே, சொல்லாமலோ மண்ணானதோ. ஒருவேளை நீ சரி சொன்னால், ஒருவேளை நீ உயிர் தந்தால், எண்ணங்களை திருப்படி. நீ சொல்வது வேறு, செய்வது வேறு தோற்றமே. புரியவில்லடி என்னால் உனை புரிய.